इमां मे कडनाथार्यः कविता त्रिचेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हरि अस्मत्कुरुपरम्पराये नमः. इदपर्यन्तम् तेजःपदार्थम् தேஜோ மகாபூதம் எப்படிப்பட்டது அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பொதுவா விளக்கின. இதெல்லாம் வந்து பொதுவா ஆகாசம் முக்கிய பிராணன் இத சொல்றதுலதான் பிராதான்யம் இருக்கு. ஏன்னா அதுதான் விசேஷமானது. இது மீதி எல்லாம் கிரமமா சொன்னாலே போறோம். அதனாலதான் வாயு வந்து சொன்னார் தேஜஸ் பதார்த்தத்தை பத்தியும் தேஜோ மகாபூதத்தை பத்தியும் விசாரம் பண்ணினார். அதுல அதுல ஒரு ஒளிக்கும் ஒளியை உடைய வஸ்துவுக்கும் எப்படி அதெல்லாம் சொல்லி முடிச்ச. அதே மாதிரி ஒரு ஸ்வர்ணம் அதெல்லாம் எப்படிப்பட்டது அதெல்லாம் பத்தியும் சாதிச்சு முடிச்சுட்டாரு. இப்ப அதுக்கு மேல ஒரு நம்ம சித்தாந்தத்துக்கே உரித்தான ஒரு விஷயம் தமசு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தமசுங்கிறது என்னது அப்படின்றத இப்ப விசாரம் பண்ண போறேன். தமசுங்கிறது இருட்டு அப்படின்னு நாம சொல்றோம். இருட்டு அப்படின்றது அது ஒரு திரவியமா அது என்னது அது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது. இத வந்து ஜலத்தை பத்தி சொல்லணும். ஆனா ஜலத்தை பத்தி சொல்ல வேண்டிய பிரமையும் ஒண்ணு இல்லை. அபூர்வமான விஷயம் எதுவும் கிடையாது. ஜலத்தை பத்தி சொல்ல வேண்டிய பத்தி எதுவும் இல்லை. அதனால பிருத்திவி பதார்த்தத்தை விவரிக்க உள்ள வர பிருத்திவி பதார்த்தத்தை விசாரிக்கணும். அதுல இந்த தமசுன்னு ஒண்ணு இருக்கோ அதை விசாரிக்க போறாரு. இந்த பிருத்திவின்றது என்னது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம வந்து ஸ்வர்ணம் ரஜதம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திவ பதார்த்தம் பிருத்திவியை சேர்ந்ததுதான் அது அப்படின்னு ஏற்கனவே போன ஸ்லோகத்துல சொல்லிட்டோம். அதை தொடர்ந்து தமசு அப்படிங்கிறது என்னது? அது இருட்டு அப்படின்னு சொல்றோம். அந்த இருட்டு அது வந்து தனி திரவியமா அல்லது குணமா எதுவுமே கிடையாதா? வெறும் வெளிச்சம் இல்லைன்னா இருட்டு அப்படின்னுட்டு அர்த்தம் பண்ணிக்கணுமா? இத மாதிரிலாம் விஷயங்கள் இங்க விசாரத்துக்கு வருது. இதுல பூரமீமாம்சகால பாட்ட மீமாம்சகால்னு ஒரு மீமாம்சகால் அவ என்ன பண்றான்னாக்க தமசுங்கிறது ஒரு திரவியம். அது தனியாக நம்ம பிருத்திவின்னு சொல்றோம், ஜலம் சொல்றோம், தேஜஸ் வாயு ஆகாசம் சொல்றோம் இல்லையோ, அத மாதிரி அது தனி திரவியம் அப்படின்னு அவ சாதிக்கிறார். ஆனா நம்ம சித்தாந்தத்துல அப்படி இல்லை. இது வந்து தனி திரவியம், திரவியம் இது, ஆனா தனி திரவியம் சொல்ல வேண்டாம். பின்ன எதா சொல்றது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பிருத்திவி இருக்கோ இல்லையோ, பிருத்திவிக்கு அடங்கினது, இதுவும் பார்த்திவ திரவியம் தான். இது ஏன் இத மாதிரி சொல்லணும்? பார்த்திவ திரவியம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு என்ன சமாதானம் சொல்றதுனாக்கா நம்ம பார்க்கணும். இருட்டு அசைகிற மாதிரி இருக்கு. இருட்டு இங்க நல்லா இருட்டு இருக்குது, கொஞ்ச நாள் இங்க இருட்டு இங்க போயிட்டா மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நமக்கு தெரியுது. அந்த மாதிரி கும்மிருட்டு கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இருட்டு கரையல்னு இருட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். கரையல்னு இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து நிறம் இருக்கு. இந்த நிறம் எதுக்கு இருக்கோ, ரூபம் வர்ணம் எதுக்கு இருக்கோ, இந்த கலர் இருந்ததுன்னு அது பிருத்திவிக்கு தான் இருக்கும். அதனால அதுவும் இது ஒரு விசேஷம். அது மாதிரி இருட்டு பக்கத்துல இருக்கான், இவன் இருட்டுக்கு தூரத்துல இருக்கான் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதுவும் பிரயோகம் இருக்கு. அதனால பகவதான் சொல்ல போற பக்கத்துல இருக்குது தூரத்துல இருக்குது அப்படி. அது மாதிரி அடர்த்தியா இருக்குது. நேற்றையால் சொன்னோம் காட்டின்யம் அடர்த்தியா இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்ப இருட்டு எப்படி இருக்கு? உண்மிருட்டு, அர்த்தராத்திரி, சந்திரன் இல்ல, எந்த விதமும் இல்ல. அந்த சமயத்துல என்ன இருக்கும்? இப்படியே அடர்த்தியா இருக்கு இருட்டு, பயமா இருக்கு போக்குறதுக்கு. அப்படின்னு சொல்றோம். அந்த அடர்த்தியா இருக்கிறதுன்றது கூட பிரதிவியனுடைய தர்மம் தான் அது. அதனால இது வந்து பார்த்திவ திரவியமா தான் ஒத்துக்கணாது. அதனால இது வந்து திரவியம் தான், அது பிரதிவியனுடைய குணங்களை உடைத்தாய் உள்ளது, அதனால இது பார்த்திவம் தான் அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம். அதே இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பாட்டணி வம்சங்கள்னா திரவியங்களுடைய தன்மைகள் அதை காட்டிலும் சில விரோதமான தர்மம் இருக்கிறதுனால இது தமசம் திரவியம், ஆனா மீதி திரவியங்களை காட்டிலும் வேறுபட்டது இது. பிரதிவி அப்படின்னா கையில பிடிக்க முடியுது, ஆனா இதை கையில பிடிக்க முடியலையே, அதனால இது வேற திரவியம் தான், இது வேற திரவியம் தான் அப்படின்னு பாட்டமி மாம்சங்கள் சொல்ற. அத நாம அங்கீகரிக்கல. ஏன் அப்படின்னாக்கா, நீங்க வேற ஒரு திரவியமாகவே அஞ்சு திரவியம், இல்ல நீங்க எத்தனை வேணா திரவியம் ஒத்துக்கோங்க, 24 திரவியம் அப்படின்னு சொன்னாக்கா இதையும் ஒரு திரவியமா ஒத்துன்றாங்கன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா, இதுக்கு தனியா உனக்கு கல்பிக்கணும். கல்பனைன்றதே தோஷம், அதுக்கு தனியா ஒரு கல்பனம், இது வரிசையா போயிட்டே இருக்கும். இத மாதிரி கல்பிக்கவே கூடாது. கல்பனாங்கிறதே பெரிய தோஷம்ன்றதுனால அது கூடாது. அதனால சிரமம் அது. அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆகாசத்துல இந்த பிருத்திவியினுடைய பகுதிகள் பாகங்கள் எல்லாம் ஆகாசத்துல பரவி இருக்குது, அங்கங்க பரவி இருக்குது. ஏன்னா ஆகாசம் ஒரு மகாபூதம், பஞ்சீகரண பிரக்கிரியினால அந்த பிருத்திவியினுடைய அம்சங்களும் அந்த கொள்ளியோ அப்படி இருக்கிறதுனால அதுதான் இங்க இருக்குது. இந்த இருட்டா தெரியுது, அதனால இந்த மாதிரி ஒரு பிரதிநிதியுடைய பாகமா வச்சுக்கலாமே, ஒரு அம்சமா வச்சுருக்கலாமே அப்படின்னுட்டு சில பேர் சொல்றாரு. அது கூட தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கருமை அப்படின்னாக்கா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, மூர்த்த திரவியமா இருந்தாதான் இந்த நிறம் எல்லாம் இருக்கும். மூர்த்த திரவியமா இருந்தாதான் நிறம், அது மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கும். ஆகாசம் பிரத்யட்சம் நமக்கு இதை பார்க்கிறோம், அத்த ஆகாசம் அஸ்தி அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் என்ன சொல்றோம், ஒரு வெற்றிடம், அந்தரீக்ஷம் வெற்றிடமா இருக்கிறது தான் ஆகாசம் நம்ம சொல்லமே தந்து இதவா சொல்லவே இல்லை. பிரதிவி எப்படி இருக்குதோ, ஆகாசம் எப்படி இருக்கோ, ஜலம் எப்படி இருக்கோ, தேஜஸ் எப்படி இருக்கோ அப்படி சொல்லல. அதனால இது வந்து பிரமாணம் இல்லாம ஆதாரம் இல்லாம இந்த கருமை நிறம் அங்க இருக்குது அப்படி எப்படி சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஆதாரம், ஏன்னா அது மூத்த திரவியமா இருந்தாதான் இருக்கும். அது ஒரு புத்தகத்தை பாக்குறேன், ஒரு கடத்தை பாக்குறேன், அயன் கடகா நீலோ கடகா, அயன் கடகா ரத்தோ கடகா அப்படின்னு சொல்றேன். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த கடம் அதுல கருப்பா இருக்கிறதோ சிவப்பா இருக்கிறதோ அந்த நிறம் இருக்கிறதுக்கு கடம் ஆதாரமா இருக்கு. அத மாதிரி ஆகாசத்துல ஆதாரத்துல இல்லையே இந்த நிறத்தை வச்சுக்கிறதுக்கு, அதனால அது கிடையாது. அதனாலதான் அசைவு இருக்கு, அடர்த்தியா இருக்கிறது, நிறம் இருக்குது, இதெல்லாம் தமசுல இருக்கிறதுனால இதெல்லாம் திரவியத்துலதான் இருக்கும். அந்த திரவியமானது கருமை நிறமா இருக்கிறதுனால இது வந்து பிரதிவிக்குதான் அது உண்டு, பிரதிவிக்குதான் அந்த இது உண்டு. அதனால இந்த கிரமத்துலதான் சரி அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தமா இருக்கு. இப்ப அதுக்கு சில பேர் என்ன சொல்றா, தமசுன்னு நீங்க சொல்றீங்க, அதுல அசைவுன்றது இயற்கையா ஒண்ணும் கிடையாது, இயற்கையா கிடையாது. ஏன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு வழக்கேற்றினா வந்தேன், வழக்கேற்றினான்னாக்க அப்போ அந்த இருட்டு இருந்து பாருங்க, வழக்கை இப்படி எப்படி அசைச்சான்னாக்கா அதுக்கேத்த மாதிரி இருட்டும் அசையிறது. நம்ம வழக்கேற்றினோம், எந்த இடத்துல இருட்டு இருக்குதோ அந்த இடத்துல வழக்கு பட்டதுன்னாக்கா வெளிச்சம் படுறது, வெளிச்சம் பட்டதுன்னாக்கா அந்த இடத்துல இருளானது கொஞ்சம் தள்ளி போறது. இல்ல திரும்ப நீங்க என்னென்ன வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருள் திருப்பி வருது. அதனால விளக்கினுடைய அசைவினால்தான் இந்த இருட்டுங்கிறது அசையிறது அப்படின்னு சொல்றோம். அதனால இயற்கையா சுபாவமா அது கிடையாது. அந்த பிரகாசத்து வெளிச்சத்தினுடைய அசைவினால அதுக்கு இருந்தது, ஆனா அசைவனே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுவும் தவறுதான், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து கருமை கருப்பா இருக்கு இருட்டு அப்படின்னு சொல்றோம், அதுல செயல் இருக்கிறதா நாம சொல்றோம். இத வந்து பிரமேன்னு நீங்க சொல்லணும், பிரமேன்னு சொல்லணும். அப்போ பிரத்யட்சமா ஒரு பிரமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து குணம் பிரதானமா இருக்காது, குணம் பிரதானமா இருக்காது. ஏன்னா பிரத்யட்சமா நான் வந்து கயத்தை பார்க்கிறேன், கயத்தை பார்த்துட்டு இது பாம்பு அப்படின்னு எனக்கு ஞானம் வந்தது, அயம் சர்ப்பா அப்படின்னு ஞானம் வருது. அயம் சர்ப்பான்னு எனக்கு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு உடனே இப்போ அதுல குணம் தெரியுறதா எனக்கு, ஏதோ ஒரு அசையுது, கயிறு அசையுது இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நான் பாம்பு அப்படின்னு எனக்கு ஞானம் பிரமா வந்துருக்கு. இப்போ அதுல வந்து ஒரு குணம் இருக்குமா, அதுல பாம்பு அது கட்சத்து அப்படின்னு சொல்லுவோமா, கடிக்கிற தன்மை எனக்கு தெரிகிறதா, அதெல்லாம் தெரியல. இப்ப பிரமாதான் பிரமையினால நான் பயந்து நிக்கிறேன். அப்ப இன்னொருத்த வந்து சொல்றான், நான் என் சப்பகா ரஜுரேஷா, இது பாம்பு இல்ல இது கயிறு தான். அதன் பிறகுதான் நான் என்ன பண்றேன், இது அசையறது, அசையறது கூட இது கயிறா இருக்கிறதுனாலதான் அசையறது, கயிறோட தர்மம் தான் இருக்கு. அப்பதான் குணத்தினுடைய தர்மம் எனக்கு தெரியறதே தவிர்த்து இது நீ பிரமைன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப பிரமையில வந்து குணமே வராது, தெரியாது, பிரதானமா தெரியாது. அந்த மாதிரி வெளிச்சத்தினுடைய அசைவினாலதான் இருட்டு தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கருமை எனக்கு தெரியறதே, கருப்பா இருக்கிறது எனக்கு தெரியுறதா இல்லையா, அதனால அந்த இருக்கிறதுனால இது வந்து திரவியமா தான் ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன என்ன சாதிக்கிற, கந்தோவாதி அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், கந்தோவாதி அப்படின்னா வாசனை அடிக்கிறது அப்படின்னு சொன்னான். வாசனை அடிக்கிறதுனாக்கா உள்ள பக்ஷணம் பண்ணினா, உள்ள பக்ஷணம் பண்ணினாக்கா கமலமணிவான் வாசனை வருது. இப்போ இந்த வாசனை வருவதற்கு பாருங்க, அந்த வாசனையானது திரவியம் இல்லாம வாசனை வராது, குணம் இருக்கே தனியா வாசிக்கவே வாசிக்காது, குணம் தனியா நமக்கு பிரகாசிக்காது, குணம் திரவியத்தோடு சேர்ந்துதான் வரும். அப்ப கேள்வி வரும் உடனே, அப்போ பக்ஷணம் இங்க வரலையே, அதனுடைய வாசனை ஒண்டிதானே வந்தது, சூக்ம அம்சங்கள் வருது, சூக்ம அம்சங்கள் வரவேதான் இதை மாத்தான் தெளிவு பண்ணுவா. பாருங்க திருமாவா, திருமாவ சமயத்து அந்த கடவுள்லாம் திறந்து வச்சுட்டோம், திருமணம் பாடம் சொல்லிட்டு இருப்போம், திருமண சமயத்துல அது நெடி அடிக்கும். இப்ப அந்த நெடி அடிச்சதுன்னா எனக்கு ஏன் இருமல் வந்தது, எனக்கு இருமல் வருது, உரக்கேறது, என்னால பேசவே முடியல, ஏன் அது அப்படின்னா இந்த வஸ்து வஸ்துவும் சேர்ந்து வர்றது, வாசனை வண்டி வரல, வாசனையோடு சேர்ந்த வஸ்துவும் வர்றது, வரவேதான் எனக்கு பொதி புறக்கேறது, இருமல் வர்றது, தும்மல் வருது, பேச முடியாம போறதுலாம் பஸ் வரல, வெறும் வாசனை வந்துட்டான்னாக்க மூக்கால அந்த வாசனையை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதானே, ஏன் எனக்கு குறைக்கணும், எனக்கு ஏன் இருமல் வரணும், அது மாதிரி கேள்வி வருது. அதனால கந்தோவாதி அப்படின்னு சொன்னாக்க வாசனை வந்து கடிக்கிறது, வாசனை வீசுறது அப்படின்னு சொன்னாக்க வாசனை அந்த திரவியத்தோட சேர்ந்துதான் வருது, அப்படிதான் ஞானம் வந்து பிரதிகரிக்கிறது. அதனால இங்கேயும் இப்படிதான், கருமை இருக்கு, கருமை இருக்குன்னா குணம் இருக்கு, அந்த குணத்தோட சேர்ந்த தமசுங்கிற திரவியமா இருக்குன்னா அர்த்தம் பண்ணணும், அது இல்லாம இது வராது. அதனால திரவியம் குணம் இவைகள் ரெண்டுமே சேர்ந்துதான் நமக்கு பிரகாசிக்கிறது. அதனால இவன் வந்து வழக்கு இருக்கு, வழக்கு அசையிறது, அதனாலதான் இருட்டு அசையிறதுன்னு தெரியுது. அதனால தனியா அதுக்கு சுவாபாவிகமா கிரியை, சுவாபாவிகன இயற்கை, இயற்கையா அதுக்கு வந்து கிரியையே கிடையாது, அசைகளே கிடையாது அப்படின்னு சொன்னாக்க அது தப்புன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிற சுவாமி, இப்போ நமக்கு இது இருக்கு பாருங்க, அயஸ்காந்தம், காந்தக்கல்லு அப்படின்னு சொல்றோம் பாருங்க, காந்தக்கல்லு, இந்த காந்தக்கல் இருக்கே, இந்த காந்தக்கல்லானது, காந்தக்கல்லானது இது என்ன பண்றதுன்னாக்கா இரும்பு துண்டு ஒண்ணு இருக்கு, இரும்பு துண்டு சுவர்கிட்ட இருக்குது, காந்த கல்லு இங்க இருக்குது, அது கிட்ட போனா இழுத்துக்கிறது. இதை நம்ம பாக்குறோம். இப்போ இந்த இரும்பு துண்டு எப்படி அசைகிறது? காந்த துண்டு இருக்கே மேக்னெட் என்றாலே அது அது எப்படி எப்படி அசைகிறதோ அதுக்கேத்த மாதிரி இரும்பு துண்டு அசைகிறது. அதுக்கோசரம் காந்த துண்டு எப்படி அசைகிறதோ அதுக்கேத்த மாதிரி இரும்பு துண்டு அசைகிறது. அதனால அந்த இரும்பு சில்லையும் காந்த சில்லையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இதுவா இருக்கிறதுனால இரும்பு சில்லைன்னு ஒண்ணு தனியாக கிடையாது, அது தனி திரவியம் இல்ல. இதுதான் இரும்பு, காந்த துண்டுதான் இரும்பு. அது காந்த துண்டு இல்லைன்னாக்க அது இல்லைன்னு நீ சொல்லுவியா? ஏன்னா அது தனித்தன் திரவியம் தான் வச்சுருக்கும். அயஸ்காந்தமும் இந்த இரும்பு துண்டும் ரெண்டும் தனித்தனி திரவியம் தான். தனித்தனி திரவியமா இருந்தா கூட இதனுடைய அசைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த காந்த துண்டுடைய அசைவு கேட்ட மாதிரி இரும்பு துண்டு அசையும். ஆனா தனித்தனி திரவியங்கள் தான் அது அப்படின்னு நம்ம சித்தாந்தம் வச்சுருக்கோம். காந்தத்தை காட்டணும், இரும்பு துண்டு வேற ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிதான் இருட்டு இருக்கு, இருட்டுல கிரியை இருக்கு அசைகிறதுன்றது. அந்த அசைதல்ங்கிறது கூட விளக்குக்கு ஏத்த மாதிரிதான் அசைகிறது. அசந்தான் இருந்துட்டு போட்டுமே, அதுக்கோசரம் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஏத்த மாதிரி அசைவு இருந்தா கூட இந்த விளக்கு வேறதான், அந்த திரவியம் வேற. அது மாதிரி இந்த இருட்டு தமசன்னு சொல்றமே அதுவும் தனி திரவியம் தான், தனி திரவியம் தான். சரி, அதுக்கு பதில் இன்னொன்னு கேக்குறா. இதெல்லாம் விசேஷிகன் கேக்குறது. இப்போ நீ பிரதிவி பதார்த்தம் சொன்னேனாக்க எல்லாத்தையும் சொல்றோம் நாம், கடம் இருக்கு இது பிரதிவி பதார்த்தம். உடனே அதான் நான் தொடுறேன், மண்ணை தொடுறேன், சொல்றோம் தங்கத்தை தொடுறோம், வெள்ளிய தொடுறோம். ஸ்பரிசம் இருக்கா இல்லையா? ஸ்பரிசம் எதுக்கு எதுக்கு இருக்குதோ அதெல்லாம் தனி திரவியம்னு சொல்லணும். இப்ப இவன் என்ன கேட்கனா, தமசன் ஒண்ணு சொன்ன எழுதியோ அதை உன்னால தொட முடியிருக்கா? உன்னால தொட முடியலையே. தொட முடியாத வஸ்துவுக்கு நிறம் இருக்காது, தொட முடியாத வஸ்து அதுக்கு நிறம் இருக்காது. ஆக அவசை என்னால தொட முடியல, தொட முடியல. ஆனால் அதுக்கு அது வந்து திரவியம் நம்ம சொல்றோம், திரவியம் சொல்றோம். ஆனா எப்படி சொன்னோம்? பிரத்யட்சமா பாக்குறதுனாலே சொல்லிட்டோம். இங்க அப்படி இல்லையே. ஏன்னா நீ பிரதிவி பதார்த்தம் தான் சொல்லிட்டு இருக்க தமசை. பிரதிவி பதார்த்தம் சொன்னா அது தொடணுமே, கடத்த தொடுற மாதிரி நீ தமசை தொட்டையா? உன்னால தொட முடியலையே. அதனால தொடுதல் உணர்ச்சிங்கிறது இந்த தமசுக்கு இல்லவே இல்லையே. இல்லாத ஒண்ணத்தை போய் நீ வந்து எப்படி சொல்லுவது அப்படின்னுட்டு அவ கேக்குறா. அதுக்கு பதில் என்ன சொல்றாருனாக்க, பிரதிவியில இது இல்ல, ஸ்பரிசம் அறியப்படவில்லை, அதனாலேயே இது வந்து பிரதிவி இல்லை அப்படின்னு இப்படி கேட்ட, அதுவே தவறு. ஏன்னாக்கா வாயு கொஞ்சம், வாயு வந்து ஸ்பரிசம் இருக்கு ஆனா நிறம் இல்லாது, ரூபம் கிடையாது ஆனா ஸ்பரிசம் இருக்கு. அந்த இடத்துல அது திரவியம் நீ வச்சிருக்க. இப்போ ஸ்பரிசம் இல்ல ஆனா ரூபம் இருக்கு. நாங்க சொல்ற இடத்துல தமசுல ஸ்பரிசம் இல்ல, ரூபம் இருக்கு. அதுக்கு ஒத்துக்கலாம். எப்படி ஒத்துக்கலாம்னாக்க, இப்ப நேற்று என்ன சொன்னோம், சொர்ணமோ வெள்ளியோ அதெல்லாம் வந்து திரவியம் தான், பிரதிவி பதார்த்தம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த தங்கமோ அல்லது இந்திர நீலக்கல்னு சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் எல்லாமே பிரதிவி பதார்த்தம் தான். அது பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசம் நமக்கு வர்ணமே தெரியுது. அன்னைக்கே சொன்னோம் பெருமாள் எல்லாம் சேவிச்சோம்னு சொல்லுங்கோ, பெருமாளுடைய திருவாபரணங்கள் எல்லாம் பாருங்க, அதுல விதவிதமான உத்தர கற்கள், அது அத்தனையுமே இதுவா தான் இருக்கும். அந்த ரூபத்தோட இருக்கிறது, அதனுடைய விதவிதமான வர்ணங்கள் தெரியுது. இப்போ வர்ணம் தெரியுது, அது பார்த்திய பதார்த்தம் தான், நிறம் தெரியுது. ஆனா அதை புரிச்சு பாரு, நீ உன்னால தொட முடியுமா? அதனுடைய நிறம் நிறம் இருக்கு, நிறம் இருந்தாலும் நீ தொடரை தொட முடியலையே உன்னால, அதை பிடிக்க முடியல உன்னால. அதனால தொட முடியல, ஸ்பரிசம் இல்லை அப்படிங்கறதுனாலேயே அது பிரதிவி இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. சோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம பாக்குறோம் இது நீல நிறம் இருக்கு, இதுல நீல நிறம் இருக்குது, அதனால அது வந்து கண்ணால பார்க்கப்படுகிறது, கண்ணால பார்க்கப்படுறது, பார்க்கப்படுறதுனால அதுக்கு அசைவும் பார்க்கப்படுகிறது. சின்ன சொல்லிட்டு இருக்கோம் அசைவும் பார்க்கப்படுகிறது, அசைவுன கிரியை. அத மாதிரி ரூபம் இருக்கு, நிறம் இருக்கு, குணம் ரெண்டுமே இருக்கு. குணக்கிரியாசிரியத்தும் திரவியத்தம் சொல்றப்போ லட்சணம், குணமும் கிரியையும் எதை ஆசிரியிருக்குதோ அது திரவியம்னு பேருன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இங்க வந்து தமசுக்கு அசைவு கிரியை அது இருக்குது. அந்த மாதிரி கற்பா இருக்குன்றது நிறம் இருக்கு, இது ரெண்டும் ஆசிரியிருக்கிறதுனால இது திரவியம்தான். அந்த நிறமும் அத மாதிரி அசைவும் இருக்கிறதுன்றது பிரதிவிக்குதான் உண்டு, அது கிரியை. அதனால இந்த பிரதிவி பதார்த்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவன் என்ன சொல்றானாக்கா, அப்படி பார்த்தியானாக்கா இந்த தமசுன்றது எப்ப தெரியுது, நீ பகல்ல பாக்குறியா தமச, சூரியன் அப்படி பிரகாசிக்கிறது, பிரகாசிக்கிற சமயத்துல வெளிச்சம் இருக்கிற சமயத்துல நீ தமச பாக்குறது இல்ல, தமசையே பார்க்காத சமயத்துல தமசனுடைய அசைதல் ஒரு கிரியை இருக்குன்னு சொன்னியே அதை எப்படி நீ பார்க்க முடியும், அல்லது அதனுடைய நிறத்தை நீ எப்படி பார்க்க முடியும். அதனால பிரகாசம் எப்ப இருக்கோ அப்போ தமச பார்க்க முடியாது, பிரகாசம் எப்ப இல்லையோ அப்பதான் தமச பார்க்க முடியும் அப்படின்றது. அதனால உண்மையாகவே நீல நிறன்றதே ஒண்ணும் கிடையாது, நீலன்றதே ஒண்ணு கிடையாது. அது வந்து பொதுவாக பிரகாசம் இல்லாதனால நமக்கு கருப்பா தெரியுது, பிரகாசம் வந்துருக்குன்னு அது போயிடுறது, அதனால அது இல்லையே. ஆகையினால ஆலோகாபாவையே தமகா அப்படின்னு அவர் சொல்றார் கைதேசிகள். ஆலோகன்னா வெளிச்சம், வெளிச்சம் இல்லாம இருக்குது பாருங்க அதுதான் தமசு, வெளிச்சம் இல்லாம இருக்கிறது தமசு, அதனால ஒரு அபாவ ரூபம்தான் அப்படின்னு அவர் சொல்றார். அதற்கு சுவாமி வந்து என்ன சொல்ற பதில், இந்த கேள்வியே தவறு, நீ வந்து பிரகாசம் இருக்கு இல்லையா, அந்த பிரகாசத்துக்கு பிரத்யக்ஷமா பிரகாசம் தெரியுது, அந்த பிரகாசமா பிரகாசத்துக்கு பிரத்யக்ஷம் தேவை, பிரத்யக்ஷம் இருக்கு கண்ணால பாக்குறோம், உடனே நின்னா ஜொலிக்கிறது பிரகாசம் நின்னா தெரியறதுன்னு நம்ம லோகத்துல சொல்றோம். அதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் தானா, நம்ம கண்ணே வேண்டாம், கண் இல்லாமலே நமக்கு பிரகாசம் தெரியும், பிரத்யக்ஷ பிரமாணம் வேண்டாம், அந்த இடத்துல கண்ணு இருக்குது பிரத்யக்ஷ பிரமாணம் வேண்டாம், அது தானா பிரகாசிக்கிறது. அதுக்கு எப்படி பிரத்யக்ஷம் வேண்டாமோ, அதாவது அப்படின்னா ஒரு பிரகாசத்தை பார்க்கறதுக்கு ஒரு பிரகாசம் தேவை இல்லையோ இல்லையோ, ஒரு வழக்கேத்தினா வழக்கேத்தினா வழக்கு வந்து தனக்கு தானே பிரகாசிக்கிறது, அதுக்கு இன்னொரு வழக்கு வேணுமா, பிரகாசம் பிரத்யக்ஷமாகுது அதற்கு இன்னொரு வழக்கு தேவையில்லையோ இல்லையோ, ஒரு வழக்கை பார்ப்பதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை, ஒரு பிரகாசத்திற்கு இன்னொரு பிரகாசம் தேவையில்லை பார்க்கறதுக்கு. அத மாதிரிதான் பிரகாசத்துக்கு இன்னொரு பிரகாசம் வேண்டாம் அப்படின்னு எப்படி நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கணும், அந்த மாதிரிதான் தமசுக்கும் பிரகாசம் இருந்தாதான் வேணும், பிரகாசம் வேண்டியது இல்லை, அது தானா பிரகாசிக்கிறது, தமசு எனக்கு விஷயமாகிறது, என் கண்ணுக்கு விஷயமாகிறது. எப்படி ஒரு பிரகாசம் ஒளி இருந்ததுன்னா அது எப்படி என் கண்ணுக்கு விஷயமாகிறதோ அதுக்கு இன்னொரு பிரகாசம் எப்படி தேவையில்லை நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், அந்த மாதிரிதான் தமசு இருட்டு, அந்த இருட்டுக்கு தானே கண்ணுக்கு ஒளி விஷயம் ஆகிறது, அதுக்கு பிரகாசம் தேவையில்லை, நான் இருட்டா இருக்குது வீதியில போயிட்டு இருக்கேன் இருட்டுன்றது எனக்கு தெரியுதுடே, அதை நான் விளக்க வச்சு நான் பாக்குறேன் எனக்கு தேவையில்லை. அதனால விளக்க கொண்டுதான் இதை பார்க்கணுன்றது கிடையாது, அதனால விளக்கு இருந்துச்சுன்னா அது போயிடுத்தே அப்படின்னு கேள்வி வேண்டாம். கண்ணு பிரகாசத்தையும் பார்க்கறது இருட்டையும் பார்க்கறது இப்படி பாருங்கன்றார் பேசுகிறேன் சுவாமி சாய்க்கிற. கண்ணானது ஒரு இருட்டையும் பார்க்கும் ஒளியையும் பார்க்கும் ரெண்டுத்தையுமே பார்க்கறது, ரெண்டுத்தையுமே பார்க்கறதுனால அது சரியா? இரண்டும் பிரமாணம் தானே, பிரத்யக்ஷம் துல்லியம் பிரமாணமா இருக்கு, சமமான பிரமாணம், சம பலம். பிரகாசத்தையும் பார்க்கறது, இருட்டையும் பார்க்கறது. பிரகாசத்துக்கு ஒரு பிரகாசம் வேண்டாம், ஆனா இருட்டுக்கும் எனக்கு ஒரு பிரகாசம் வேணும். பிரகாசம் இல்லாததான் இருட்டு வரும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். பிரகாசம் அங்க இருந்தது, இங்க பிரகாசம் இல்லை. மொத்தத்துல இருட்டை நான் பார்க்கிறேன், பிரகாசத்தையும் நான் பார்க்கிறேன். சரி, ஒரு ஆத்துல பிரகாசம் இருக்கு, வெளிச்சம் இப்ப ஆத்துல வளர்க்கறேன் இருக்குது, ஆனா ரோட்ல வெளிச்சமே இல்லை, பார்த்தாக்க இருட்டா இருக்குது. நான் பிரகாசத்துதான் உட்காந்துருக்கேன், விளக்குக்கு உட்கார்ந்துட்டு கிரந்தம் இப்ப பார்த்துட்டு வைக்காசிட்டு இருக்கேன், ஆனால் பாசலையும் இருட்டு தெரிகிறது. இப்போ இவன் இருட்டையும் எனக்கு அனுகிரகிக்கிறது, வெளிச்சத்தையும் எனக்கு அனுகிரகிக்கிறது, அதனால இந்த மாதிரி வாதமே செல்லுபடியாகாது. அதனால எனக்கு தேவையில்லை. அதுக்கு இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்ற சுவாமி, இவோ இந்த சமுத்திரத்துல, சமுத்திரத்துல உள்ள இறங்குறாளாம், உள்ள இறங்கச்ச அது பொதுவா நம்ம இந்த காலத்துல கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தடவின் உள்ள இறங்கி பார்த்தானா அவ முச்சு குளிக்கிறாள் சொல்லுவாரு, அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தா ஜலத்துல அடர்த்தி இருந்ததுன்னு போங்கோ, உள்ள போனாக்கா நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவ வந்து ஏதோ என்ன யோக நீரத்தையும் ஒண்ணு தடவிட்டு போறா, அதை வச்சு நான் உள்ள போறேன், அவளால கிரகிச்சல் வர முடியுது. அந்த மாதிரி புதையெல்லாம் கண்டுபிடிக்கிறா பாருங்க, அதுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு இது இட்டுப்போம், அஞ்சம் மையிட்டு போலாம், அதை இட்டு பார்த்தானாக்க அவருக்கு வந்து தெரியுது. அது மாதிரி இப்படிலாம் கூட சரி, எந்த இடத்துல கனல் தோண்டலாம் அப்படின்றதுக்கு அவெல்லாம் வந்து சில பேர் இருக்காது, எல்லாருக்கும் அது தெரியறது. அவ பார்த்துட்டு ஒரு பூமி இருந்ததுனாக்கா ஒரு மனையில வரா, அந்த மனையை வந்து நடந்து பார்த்துட்டு அங்கே வந்து வருது, இந்த இடத்துல தோண்டு இங்க என்ன தீர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருது? ஏதோ அவகிட்ட ஒரு விசேஷமான சக்தி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை கொண்டு அது பார்க்க அடையாது. அதனால இந்த கண்ணுல அவளுடைய மை ஏதோ ஒண்ணு தடவிக்கிறார், சித்தர்கள்னா மை தடவிக்கிறார். மை தடவிட்டான்னாக்க அவளுக்கு ஸ்பஷ்டமா தெரியுது, இது வழக்கு இல்லாட்டா கூட கண்ணுக்கு அது விஷயமாயிடுது, விஷயமாகுது. அத மாதிரிதான் இந்த இடத்துலயும். அது இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன், இப்போ ஆந்தை இருக்கு, ஆந்தை சம்ஸ்கிருதத்துல பூகம் அப்படின்னு சொல்லுவோம், பூகம் அப்படின்னு. இந்த ஆந்தை இருக்குது, அது பகல் அதுக்குன்னு தெரியாது, அவ்வளவு வெளிச்சம் இருக்கிறதுக்கு, அவ்வளவு வெளிச்சம் இருந்தா கூட அது பகல் கண்ணு தெரியாது. காக்காவுக்கு ராத்திரில கண்ணு தெரியாது, பகல் அது கண்ணு தெரியாது. இது ஆந்தைக்கோ ராத்திரியில கண்ணு தெரியறது இல்லை, ஆனா இருட்டுல அட்டகமா பாக்குறது. அத நம்ம அதை மூச்சு மூச்சு பாக்குறது பார்த்தாலும் அதுக்கு பயப்படுறோம் நாம், ஆனா அதுக்கு அவ்வளவு நல்லா கண்ணு தெரியாது. ஏன் இது? இப்ப நீ என்ன சொல்ற, அலோகா பாவையே தமஹா அப்படின்னு சொன்னேன், வடக்கு இருந்தா எல்லாம் தெரியும்னு சொன்னேன். இப்ப ஏன் அவ்வளவு சூரிய வெளிச்சம் இருக்கு? சூரிய வெளிச்சம் அவ்வளவு இருந்தா கூட இந்த ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியலையே, அதே ராத்திரியில அதுக்கு தெரியறதே, இருட்டு வெளிச்சம் இல்ல. ஆனா அதால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் சர்வேஸ்வரன் ஒவ்வொரு சக்தியை கொடுக்கறான் பரவம், அப்படி கொடுக்கறதுனால அவாவா அதை வச்சுட்டு இத பண்றாரு, எல்லாம் கண்டுபிடிக்கிறார். அதனால இந்த இடத்துல வெளிச்சம் இல்லாமலே ஆந்தை எல்லாம் எப்படி பிழையத்தை கிரகிக்கிறதோ அந்த மாதிரிதான் இந்த தமசுன்றது பாருங்க, அது வந்து வெளிச்சத்தை அபேட்சிக்கிறது இல்லை. ஆலோகம் இல்லாட்டா கூட, வெளிச்சம் இல்லாட்டா கூட அது தெரியாது. சரி, இன்னொரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், நாங்க வந்து என்ன சொல்றோம் தெரியுமா? சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு நாங்க சொல்லிருக்கோம். சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சொன்னதுனால சாஸ்திரம் அதாவது வேதம், வேதம் என்ன சொல்றதோ அதை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. வேதம் என்ன சொல்றதோ அதை நாங்க ஒத்துக்க போறோம். வேதம் என்ன சொல்லிட்டு போயிடுச்சுன்னா எஸ்ய தமஷரீரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எஸ்ய தமஷரீரம் அப்படின்னு சொன்னாக்கா எவனுக்கு தமசானது சரீரமாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரியம் சொன்னா லோகத்துல எப்ப சொல்லுவோம், பாவ பதார்த்தத்துலாம் சொல்லுவோம், இருக்கிற பதார்த்தத்துலாம், இல்லாத பதார்த்தத்தை நான் லோகத்துல சொல்றது கிடையாது. இருக்கிற பதார்த்தத்துதான் நாம் வந்து சரீரம் சொல்றோம். ஏன் உடம்பு அப்படின்னு சொன்னாக்க, இந்த உடம்பு எப்படி பெற்றிருக்கு, கை இருக்குது, கால் இருக்கு, அதற்கு நிறம் இருக்கு, அதனுடைய செயல் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு தமஸ் சரீரம் அப்படின்னு சொன்னாக்க, தமசு பிரம்மாவுக்கு சரீரமா இருக்கு. அப்போ அந்த சரீரம்ன்றது ஆலோகா பாவம் தான் அப்படின்னு சொன்னா அது அனுபவிக்காதே. ஏன்னா ஸ்ருதி சொல்லிட்டு பொறுத்து அந்தர்யாமி பிராமணம் எஸ் தமஹா சரீரம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த ஸ்ருதி சொல்லிடுச்சுனாக்க, எது திரவியமா இருக்கோ அதுதான் சரீரமாக இருக்கும். எது திரவியமோ அதுதான் சரீரமா இருக்கும். சுவாமி தேசிகன் அது பாஷ்யக்கார விலட்சணத்துவாதீனத்துல சரீர லட்சணம் சாதிக்கிறார். எஸ் சேதனசிய எத் திரவியம் அப்படின்னு சாதிக்கிறார். எந்த சேதனனுக்கு எந்த திரவியமானது சுவாத்தே நியந்தும் தாரையும் சக்கியம் அப்படின்னா லட்சணம் சொல்லு பாரு. இப்போ எஸ் எத் திரவியம் அப்படின்னு சொன்னார், திரவியம் தான் சரீரமா இருக்கு, குணம் சரீரமா இல்ல, குணம் சரீரமா இல்ல. அதனால எஸ் ஏ சேதஸ் எத் திரவியம்னு சொல்லிட்டேன். அதனால திரவியம் எதுவோ அதுதான் சரீரமாக இருக்கும் அப்படின்னு சித்தாந்தம். அதை இவனும் ஒத்துக்கிறான், வைசேலியனும் ஒத்துக்கிறான். ஸ்ருதியானது தமச பரமாத்மாவுக்கு சரீரமா சொல்லிட்டு போயிடுச்சு. சரீரமா சொல்லிட்டு போயிடுதுனால இந்த தமசு கூட சரீரம் தான், அது திரவியமா இருந்தாதான் சரீரமா இருக்க முடியும். அதனால சாஸ்திரம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லி எனக்கு என்ன வாதம், இப்ப நாங்க வாதம் சொன்னதெல்லாம் நீ பண்ண வாதத்துக்கு பதில், யுக்திக்கு யுக்தி பதில். நீ ஒரு தர்க்கம் சொன்ன நான் ஒரு தர்க்கம் சொல்றேன், அதனால நான் வாதம் பண்றமே தவிர்த்து வசதாக எனக்கு இந்த ஸ்ருதியே எனக்கு போறோம். சுவாமி பிராட்டி விஷயம் சாதிக்கும் பொழுது தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்திலும் சாதிக்கிறார், தர்க்க பாண்டித்யத்தாய் எதையும் சாதிக்கலாயிருக்க செய்தேயிரே நாம் பிரமாண சிந்தனாய் போருகிறது அப்படின்னு சாதிக்கிறார். என்னுடைய தர்க்க பாண்டித்யத்தை கொண்டு எதையும் சாதிச்சிருவேன் நான், ஆனால் பிரமாணம் இருக்குதான் நான் எதுக்கு எல்லாம் போனோம். பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம் ஸ்பஷ்டமா எனக்கு சொல்லி கொடுக்கிறது. அது சொல்லச்ச இதுவே எனக்கு போரும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால இங்கேயும் எஸ் தமசரீரம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதனால நீ வந்து ஆலோகா பாவம் தான் தமசு அப்படின்னு சொல்ற, அது தப்பு. அதாவது வெளிச்சம் இல்லாத தன்மை தான் தமசுங்கிறது அப்படின்னு நீ சொல்றது தப்பு, அது வராது. அது மட்டும் இல்ல, இது சொல்லும் பொழுது பிரமாணம் சொல்றது தமஸ் சஜ திவசே அப்படின்றது. பெருமான் தமச வந்து செட்டிச்சேரா, எப்படி செட்டிச்சே தெரியுமா, எப்போ திவசே அப்படின்னு பிரமாணம் சொல்றது. திவசேன்னாக்கா பகல் நேரத்துல. நீ என்ன சொன்ன, பகல் நேரத்துல இருட்டு இருக்கிறது இல்ல, இருட்டு இல்லாததுனால தமசு வந்து ஆலோகாபாவம் தான், வெளிச்சமின்மை அப்படிங்கிறது தான் தமசுன்னு நீ சொன்ன. சுவாமி என்ன சாதிக்கிற, பிரமாணம் காமிக்கிறார், தமசு சஜ்ஜ திவசே பகல் நேரத்துலதான், அதாவது பிரகாசம் எப்ப இருந்ததோ அப்பதான் தமச சிருஷ்டிச்சேர் அப்படின்னு சொல்றது. அதனால தமசு வந்து ஒளிக்கு விரோதி அப்படின்னு நீ சொல்ற, அது கிடையாது. அது வேற இது வேற. இப்பதான் சொன்னோம், நான் இப்ப கூடத்துல உட்கார்ந்து அடையேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் வெளியில இருட்டு எனக்கு தெரியறதே. இப்ப வெளிச்சத்துல இருட்டு தெரியக்கூடாது, ஆனா இருட்டு தெரியறதே. இது வேற அது வேற, இது ஒரு திரவியம் அது ஒரு திரவியம், அவ்வளவுதான். அதனால விரோதியே இல்லை எனக்கு. ஆகவே சிருஷ்டி இருக்கு இங்க, அதனால தேஜஸ் வந்ததுன்னாக்கா இந்த தமஸ் போயிடும் அப்படிலாம் சொல்லாத. இன்னொன்னு என்ன சொல்றதுன்னாக்கா, இந்த பிரளய லயக்கணும் சொல்றோம் இல்லையோ, அப்ப தேஜஸ் எப்படி லயத்தை அடையிறதோ நாசத்தை அடையிறதோ அந்த மாதிரி இந்த தமசு கூட நாசத்தை அடையிறது அப்படின்னு எழுதுறது. அதனாலதான் சொல்றதுனால இந்த ஆலோகா பாவம் தான் தமசு அப்படின்னா சொல்றது தவறான வாதம், அது தவறான வாதம் அது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இது சொல்றா பிரகிருதியே தமசுன்னு சொல்லுவா. அப்படி இல்ல, பிரகிருதிக்கு நாலு நிலைகள் இருக்கு, அக்ஷரம் தமசு அவ்யக்தம் எப்படின்னா பிரகிருதி அப்படின்னா வந்தது. அதுல கூட ஒரு பரிணாமம் தான், பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் அர்த்தம் தமசு. அதனால தமசுன்றது தனி பிரமாணம் தான். இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, இது வந்து தமசு வந்து நிறத்தோட கூடினது. நிறத்தோட கூடினதுன்னா கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால இப்ப ஆகாசத்துக்கும் வாயுக்கும் நிறன்றது கிடையாது, அதனால அதுல சேரவே சேராது. அப்புறம் நீர் நெருப்பு அதுலேருந்து சொல்லலாமா, ஜலமா இருக்கட்டுமே அல்லது தேஜஸ் தேஜவ மகாபூதமா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அதுலயும் சேராது. ஏன் அப்படின்னாக்கா இத வந்து சாந்தோக்கிய உபனிஷத்து திருவுத்கரணங்கள் இருக்கோம், பஞ்சீகரணம் திருவுத்கரணம் சொல்றோம். இந்த திருவுத்கரணம் பண்ணும் பொழுது ஒரு வஸ்துவை எடுத்துட்டாக்க ஒவ்வொரு வஸ்துவிலையும் அனைத்து பூதங்களும் இருக்குன்னு தான் பஞ்சீகரண பிரக்கிரியினால சொல்றோம். அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை சொல்லிச்சே ஒவ்வொரு வஸ்துவிலையும் எல்லா பூதங்களும் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா புத்தாளகர் சொல்ற அக்னிய பார், இப்ப நம்ம எல்லாமே வெஷ்ட சிருஷ்டிக்குள்ளதான் இருக்கோம், பஞ்சீகரண பிரக்கிரியை ஆயிட்டு அதன் பிறகு சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்துலதான் நாம இருக்கோம். சமட்டு சிருஷ்டிய பாக்குறது சதுர்முக பிரமாவே பார்க்க முடியாது, சதுர்முக பிரமாவே பார்க்க முடியாது. பெருமாள் பிராட்டி நிச்சசோதிகள் முக்தார் இவன் மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாருமே சமட்டு சிருஷ்டிய பார்க்க முடியாது. அதனால வெட்டி சிருஷ்டியை வச்சிருந்ததுதான் நிரூபிக்கணும். அப்ப இவர் வந்து சொல்லி கொடுக்கிற சத்தியத்தியில சாந்தோக்கியபுரம் சொல்றது எதக்னே ரோஹிதம் ரூபம் தேஜசஸ்தத்ரூபம். அக்னி பொழுந்து விட்டு எரியுது, பொழுந்து விட்டு எரியும் பொழுது மூணு விதமான நிறம் தெரியுது. எப்படி எப்படி தெரியுது, முதல்ல சோப்பா தெரியும், சோப்பா தெரிஞ்சதுன்னா அது வந்து தேஜோ மகாபோதத்தினுடைய ரூபம், அது அதனுடைய வர்ணம். அதுக்கப்புறம் எஸ் சுக்லம் ததப்பாம், எது வெளுப்பா இருக்கோ அது ஜல மகாபூதம் இருக்கு பாருங்களோ அப்ப அப்படின்றமே அந்த ஜலம் அந்த மகாபூதத்தினுடைய ரூபம் அது. எஸ் கிருஷ்ணம் தது அன்னஸ்ய அப்படின்னு இருக்கு, எது கருப்பா இருக்குதோ அது பிருத்வி பதார்த்தத்தினுடைய பிருத்வி திரவியத்தினுடைய ரூபம். எத் கிருஷ்ணஸ்ய எத் கிருஷ்ணம் தது அன்னஸ்ய அப்படின்னு. இங்க நாங்க வந்து தமசுன்றது கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம், தமசானது கருப்பா இருக்குன்னு சொல்றதுனால இந்த இடத்துல வந்து கருப்பா இருக்கிறது பிருத்வியினுடைய ரூபம் தானே, அதனால பிருத்வி திரவியத்துலதான் திரவியத்துலதான் இது உள்ளடங்கி இருக்கிறது. அதனால இது வந்து தமசுங்கிறது சர்வாத்தனா ஒரு திரவியம்தான், அது பிருத்வி திரவியத்தினுடைய ஒரு விகாரம். அதனால பிருத்வி திரவியத்தை பார்த்திவ திரவியமா தான் அதை பார்க்கணும். சில பேர் தமசுங்கிறது அவித்யை அப்படின்னு அவர் சொல்ற அத்வைதிகள்லாம் தமசுங்கிறதையே அவித்யை அப்படின்னு அவர் சொல்ற, அதை கூட நாம ஒத்துக்கல. நமக்கு எப்படின்னா இருட்டு எப்படி தமசானது எப்படி வஸ்துக்கள் எல்லாம் மறைக்கிறது, வெளிச்சத்துல இருக்கிற இதெல்லாம் இது வந்து கடம் இது சேரு இது கட்டியல் இது புஸ்தகம் இப்படி எல்லாம் தெரியறது, அதே இருட்டுல அந்த வஸ்து எல்லாம் தெரியுது மறைக்கிறது. அந்த மாதிரி அவித்யை தான் தமசு, அது நம் பிரம்மத்தை மறைக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அதை கூட தப்பு அது, ஏன்னாக்கா கண்ணு அப்படின்னு ஒரு இந்திரியம் சக்ஷனது, அது வந்து பிரகாசத்தையும் கிரகிக்கிறது இருட்டையும் கிரகிக்கிறது, அது வந்து நம்மளுக்கு தடுக்கவே இல்லையே இருட்டையும் கிரகிக்கிறோம். இன்னொரு விஷயம் இருட்டு தான், இருட்டு நம்ம முதல்ல இருட்டு போய் கும்பிருட்டு அது அடர்த்தியா இருக்குது, அப்ப நமக்கு சில ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே நமக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் பழக பழக பழக அந்த கண்ணே இருட்டுல இருக்கிறதையும் நம்மளால கிரகிக்க முடியும், கண்ணு கிரகிச்சிடும் அதையும் பார்த்துட்டு இருக்கோம், அதனால தடுக்கிறதே இல்லையா அது. அதனால இது கண்ணனுடைய கதி இருக்கு பாருங்க, அதை எதுவுமே இது பண்ணல, அதனால மறைக்கவே மறைக்காதது. நீங்க வந்து சொல்றதுன்னா விபரீதமானது, என்ன விபரீதமான கற்பனை, இந்த தமச கொண்டு பிரதிவி அப்படின்னு சொல்றதுன்னா தவறு அது. அதனால இது பிரதிவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது திரவியம், அதுக்கு செயலும் இருக்கு, கருப்பு நிறம் இருக்கு அதுக்கு, அந்த மாதிரி கருப்பு நிறம் செயலும் இந்த தமசுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது தமசுங்கிறது ஒரு திரவியம் தான், அது பிரதிவியில அந்தர்கதம், பிரதிவியில அடங்கினது தான் அது. அதனால ஆலோகா பாவம் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது தவறு, அது அது தவறு, அது ஆலோகா பாவம் தான் தமசுன்னு சொல்றது தவறான சித்தாந்தம். இப்படி வைசேஷிகால் சொல்றது இன்னும் யாரா இன்னும் இப்படி என்ன விசாரம் பண்றாலும் அதெல்லாம் தவறானது. இதுக்கு பிரதானமான யுக்திகளும் சாதிச்சார் சுவாமி, அந்த மாதிரி இது பாஷகாரே சாதிச்சிருக்காரு. அத வந்து தேசிகன் நியாய சித்தாந்தத்துல இன்னும் விளக்கமா சாதிச்சிருக்கார். அத மாதிரி இது வந்து தத்துவ சாகலாத்திலையும் ஸ்லோக ரூபமா சாதிச்சிருக்க, தத்துவசாரம்ட்டு நடாத ரூபமா எடுத்து வைச்சது, அந்த கிரந்தத்துல தமோநாம திரவியம் தகலகலம் மேசகதலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அனுகிரகிச்சிருக்கார். பிற்காலத்துல வந்த சின்ன சுவாமி சாஸ்திரிகள்னு உத்தம சுவாமிக்கு மீமாம்சா ஆச்சாரியர் அவர் தான், மீமாம்சா அவர்கிட்ட தான் வாசிச்சார். அந்த சின்ன சுவாமி சாஸ்திரிகள் பந்த சித்தாந்த ரத்னாவரன் இன்னொரு புத்தகம், ரத்னாவரன் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல அது மீமாம்சா சாஸ்திரம், அது பாட்ட மீமாம்சகா தமச திரவியம்னு ஒருத்தன் இருக்கா. அந்த திரவியத்தை சாதிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ண, எதோக்தன் தத்துவ சத்தசாரி அப்படின்னு இந்த தமோநாம திரவியம் பகவதம் மேகம் கேனாதி அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை அப்படியே போட்டுட்டார். இது தத்துவசாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அது தத்துவசாரம்ன்றது கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரந்தத்திலேயே இந்த மாதிரி சொல்லிருக்கு. சுவாமியும் நியாய சித்தாந்தத்துல அதை உதாகரிக்கிறார். ஆகையினால இந்த தமசுங்கிறது ஒரு திரவியம் தான், அது பிரதிவியை சேர்ந்தது தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேமிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேமிக்கலாம். நைல்யாத் பௌமம் தமிஸ்ரம் சடுல பகுலதாதி அன்வயாத் தன்னநைத்யம் சாயாவது பாரதந்திரியம் வயசரீபமனோ திருப்தி சித்தா சுபாவாத் ஸ்பரிஷாக்கியாதிர்ண ரூபம் ஹரதி அரிசிலா லோகவத் தத்ரு சாக்ஷ்ணோ நாடோகோச்சியா சசித்தாஞ்சன நயன திவா விஹித திருஷ்டியாதினீதே அப்படின்ட்டு ஸ்லோகம். அதுக்கு வியாக்கியானம் பார்த்தோம். தமிஸ்ரம், தமிஸ்ரம் அப்படின்னாக்க இருட்டுன்னு அர்த்தம், தமசு தமிஸ்ரம்னா இருட்டு, தமசு அப்படின்னு அர்த்தம். அது நைல்யா நீல நிறத்தை உடையதாய் இருக்கையால், நைல்யம் இருக்கிறதுக்கு, அதனால பௌமம் பூமி, பூமி சம்பந்தமான திரவியம் தான் அது. அது சடுல பகுலதாத்யன்வயாது, சடுலம் அப்படின்னா அசையறதுன்னு அர்த்தம், சலனம் அசையறது. பகுலதாத்யன்வயாது பகுளம், பகுளத்தன்னாக்க அடர்த்தியா இருக்குது, அடர்த்தியா இருக்குது, அதனால அந்த இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. பகுலத்துவம் இருக்கு, அடர்த்தியா இருக்குது, காடிங்கம் இருக்குது, அடர்த்தியா சேர்ந்து இருக்குது. அதே மாதிரியாக அது தனியாக ஒரு திரவியமாவே நமக்கு தெரியுது அசைகிறது. அதனால இருக்கிறதுனால நைல்யம்ன சில பேர் வெறும் நீல ரூபந்தான், அது கருப்பா இருக்கிறது ஒண்டிதான், கருப்புன்ற நிறம் ஒண்டிதான் இருக்கே தவிர்த்து அது திரவியம் ஒண்ணு அப்படின்னு அவா சொல்ற, அதுதான் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஒரு குணம் இருந்ததுன்னாக்க அதுக்கு குணியும் இருக்கும், அந்த இடத்துல குணத்தோட கூடின குணிதான் பிரகாசிக்கொண்டதுக்குதான் கந்தோவாதி அப்படின்னு தான் சொன்னோம். அதனால அதுதான் கிரமம். அது மாத்திரம் இல்ல, திருஷ்டி சித்தா சுவாவாத். திருஷ்டி திருஷ்டின்னா அனுபவம் அப்படின்னு அர்த்தம். நம்ம அனுபவம் தான். இப்போ நாம எத்தனை உதாரணம் சொன்னாலும் அது அத்தனையும் நம்மளுடைய அனுபவத்தை தான் அது சொல்றது. நம்ம அனுபவத்தை வச்சுட்டுதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால திருஷ்டி சித்தாது சுபாவாது, அந்த சுபாவத்தை கொண்டுதான் நாம சொல்றோம். அதனால அது எப்படி தெரியும், மனவ் அயச இவ. அவன் என்ன கேட்டான், ஒரு நிழல் இருக்கு, வழக்கு இருக்கு. வழக்கு இருந்தது என்னாக்கா நிழல் வந்து என்ன பண்றது, இப்படி விளக்கு போச்சுன்னு சொல்லுங்க, நம்ம நிழல் எப்படி போகும், வடக்கு பக்கம் வந்ததுன்னா தெற்கு பக்கம் போறது நிழல், தெற்கு பக்கம் விளக்கு வந்ததுன்னா வடக்கு பக்கம் நிழல் போறது. இத மாதிரி இது ஆலோக ஆலோகம் இருக்க விளக்கு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு அனுகுணமாதான் அது பிரவர்த்திக்கிறது. அதனால தனியா ஏன் திரவியமா சொல்றேன், அந்த வெளிச்சத்தினுடைய சம்பந்தத்தினாலதான் எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் திருஷ்டி சித்தா சுபாவாது அனவு அயச இவ. அதனுடைய நம்ம அனுபவத்தினாலதான், அனுபவமா அனுபவத்தினுடைய சுபாவத்தினால அந்த இயற்கையினால மனவு அயச இவ. மணி அப்படின்னாக்க அயஸ்காந்த கல், இது பெரும் இரும்பு கல். அதுல அயச இவ மனவுனா அயஸ்காந்த காந்த கல் சொல்றோம் பாருங்க, காந்த துண்டு மேக்னெட் அது அயச இவ குணமாதான் போறது. அதனால மனவு அயச இவ இங்க சாயாவத்து நிழலோட கூடின வஸ்து. அதுக்கு பாரதந்திரியம் பவதி, பாரதந்திரியம் அதாவது நீ கேட்ட நிழல் இருக்கு அதுக்கு வழக்குக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நீ கேட்ட. வழக்குக்கு ஏத்த மாதிரி அமையதுன்னு வாஸ்தவம் தான், வழக்குக்கு பரதந்திரம் தான். அயஸ்காந்தத்துக்கு இரும்பு துண்டு பரதந்திரமா இருக்கு. அப்படி இருந்தா கூட ரெண்டும் வேற வேற திரவியங்கள் தான் அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இது பரதந்திரமா இருக்கட்டும், வழக்குக்கு ஏத்த மாதிரி இந்த நிழலானது அசையிறது அதுதான் இருட்டுன்னு சொல்றோம். இருந்தாலும் கூட இது வேற அது வேறதான். அதனால பாரதந்திரம் பவதி, பரதந்திரம் பரதந்திரம்னா அதுக்கு அதீனமா இருக்குன்னு அர்த்தம். அது இருக்கு, அதனால ஒத்துக்கிறோம். ஆனால் தனி திரவியம் இல்லைன்னு சொல்லாத, தனி திரவியம் தான் அது. சரி, தமதுல வந்து ஸ்பர்ஷம் இல்லையே, ஸ்பர்ஷ அக்கியாதி ஸ்பர்ஷத்தினுடைய இன்மை, தொட முடியறது இல்லையே, அதனால ரூபம் இல்ல. ரூபம் இருந்தா தொடரமே அப்படின்னு அவன் கேட்டான். ரூபம் ஹரதி ஸ்பர்ஷாக்கியாதிகி, ஸ்பர்ஷம் இல்லைன்றது அது ஸ்பர்ஷாக்கியாதி என்ன ஞானம், அக்கியாதி என்ன ஞான நட்பத்தன்மை, ஸ்பர்ஷத்தினுடைய அறிவு ஞானம் இல்லையே, அதான் நான் தொடரேன் இருட்ட நான் தொடரேன் அப்படின்னு நோக்கத்துல இல்ல, பிரதீதி இல்ல. அதனால இது வந்து ரூபமே இல்ல அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ரூபம்னா ஹரதி, அந்த ரூபத்தை அது எடுக்காது, அது இல்ல அது போகாது, ரூபம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என்ன ஹரிசிலா லோகவத்து, ஹரிசிலான்னா இந்திரநீல கல்ன்ற பச்சை கல் அப்படின்னு சொல்றேன். இந்த பச்சை கல்ல நீ இந்திரநீல கல் இருக்கு பாருங்க, அதுல பிரகாசம் இருக்கு, அந்த பிரகாசம் வந்து வருது, அதோட நிறம் தெரியுது, நமக்கு நிறம் தெரியுது, அழகாக இருக்கும், அது மாற மாறி மாறி மாறி வருது. அது எந்த கல்லுமே அவ்வளவுதான், அழகாதான் பிரகாசிக்கிறது. அதுல நிறம் இருக்கு, பிரகாசம் இருக்கு, அதை நீ தொட்டியா உன்னால தொட முடியுமா, அது தொட முடியல, அதனால நிறம் இல்லைன்னு சொல்லுவியா. நிறம் நம்ம அனுபவிக்கிறோமே, நிறம் நாம அனுபவிச்சுட்டுதான் இருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறம் இருந்தா கூட அதுல ஸ்பர்ஷம் இல்லை, அதுல அந்த மாதிரி சமசுல கருப்பா இருக்கிறதுன்னு நிறம் இருக்கு, ஆனால் அது தொட முடியல, அதனால சரியில்லை. சரி, இவ வந்து இருட்டுல நம்மளால வஸ்துவை பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டேனாக்க அதற்கு பதில் ச சித்தாஞ்சன நயன, அதாவது சித்தர்கள்லாம் இருக்காளே அவள்ல அந்த மையோட கூடின கண்ணை உடையவா, அந்த சித்தி அடைந்த அவள்லாம் மையை வந்து கண்ணில் எட்டுக்கிறா, அதை கொண்டு ராத்திரியில எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறவா இருக்கா. நம்மள மாதிரி சாமானிய மனுஷாளுக்கான இருட்டுல வஸ்துக்கள் தெரியாம இருக்கலாம், அதே இருட்டிலேயே இருக்கிற வாழ்க்கை இதுல ஒரு பகவத்கீதையில யானி சாசூத்தானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் பூதானி ஜாகர்த்தி சானிஷா பஷ்யதோ மணே சானிஷா பஷ்யதோ மணே அப்படின்னா இருக்கு. நம்ம எப்ப தூங்கிட்டு இருக்கோமோ அந்த சமயத்துல அவன் அந்த யோகி இருக்கான் பாருங்க, அவன் முடிச்சுட்டு இருக்கான், அவன் எல்லாம் அவனுக்கு கிரகிக்கிறான். அதே நாமெல்லாம் வந்து முடிச்சுன்னு பாக்குற சமயத்துல அப்ப அவன் வந்து அவனுக்கு இருட்டு மாதிரிதான், ஆனா அப்பவும் பார்க்கும் தான் இருப்பான். யோகியா போயிட்டு இருக்கான், எல்லா காலத்தையும் எல்லாத்தையும் அவனால அறிஞ்சிக்க முடியும் அப்படின்லாம் இருக்குது. அது அதனால சசித்தாஞ்சன நயன அஞ்சனத்தோட கூடினவ கண்ணுல, அதனால அவனால பாக்குறாளே. அதே மாதிரிதான் திவாபீத திருஷ்டியாதி நீதே, திவா பகல் பீத பயம், பகல்ல பீத பீதி அடைகிறது எதுனாக்க இந்த ஆந்தை முதலானது. அதனால சித்தர்கள் இருக்காளே அவா கண்ணு மையோட கூடினது, அந்த அஞ்சனம் மை அதோட கூடின கண்ணு எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறது. அதே மாதிரி ஆந்தையோட கண்ணு பகல்ல தெரியாட்டா கூட ராத்திரியில அதுக்கு நல்லா தெரியிறது. அந்த அந்த நீத்தையே அந்த நீதியினால அந்த நியாயத்தினால இது எல்லாமே தெரியும். தமசு தத்ரசே அக்ஷ்ணோகோ ஆலோக அர்ச்சக, அதனால கண்களுக்கு கண்ணிருக்கே அவைகளுக்கு வந்து ஆலோக ந அர்ச்சக அது அபேட்சிக்கவே வேண்டாம், எனக்கு தேவையில்லை. அது கண்ணுக்கு இது வழக்கு இல்லாமலே தமச அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பஷ்டமா தேவியன் சாதிச்சு பிடிக்கிற. இதுல இதுல வந்து சர்வார்த்த சுத்தியில எல்லாம் விசாரம் பண்ணிதான் இத மாதிரி ஸ்ருதி புரஸ்தரமா நம்ம சொல்றோம். யுக்திங்கிறது அவளுக்கோசம் காமிச்சு யுக்தி எழுதுதான். வைசேஷிகள் பாட்டமீமாம்சகர் யாராரு நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதமா சொல்றாரோ அதெல்லாம் வந்து அவளுக்கோசம் யுக்திகள். வசதா பிரமாணம் எது அப்படின்னாக்க எஸ் தமசரீரம் அப்படின்னா சொல்லப்பட்ட ஸ்ருதி இருக்கு பாருங்கோ, அதை வச்சு சொல்லணும். அதனால இந்த ஸ்ருதி தான் நமக்கு பிரதானமானது. அதனாலயே தமசங்கிறது சிந்திக்கிறது அப்படிங்கறது இங்க சாதிக்கிறேன். இப்ப ஸ்லோகம் சேவிக்கும். நையாத் பௌமம் தமிஸ்ரம் சடுல பகுலதாதி அன்வயாது தன்னனையம் சாயாவத் பாரதந்திரியம் ஸ்வயச இவ மனோ திருஷ்டி சித்தா ஸ்வபாவா ஸ்பரிஷாட்சாதி நரூபம் ஹரதி ஹரிசிலா லோகவத் தத்ர சாக்ஷ்ணோ நாலோகாத்யஹ ஸசித்தாஞ்சனநயன திவாபீத திருஷ்ட்யாதி நீதே. கவிராக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்து குரு பரம்பராயே நமஹ. ஹரி ஓம்.